தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உம் தேவாரம் பாடி வதம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உம் தேவாரம் பாடி வதம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சிவநாதம் மனமேற நடி போடுவோம் பெரும் தவவாணர் நிலமெங்கும் விடை தேடுவோம். சிவநாதம் மனமேற நடை போடுவோம் பெரும் தவவாணர் நிலமெங்கும் விடை தேடுவோம். தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உம் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நாமம் இனிய நாமம் மனசோக போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. நாமம் இனிய நாமம் மனசோகம் போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசை தமிழே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசை தமிழே. தமிழ் மாலை மனம் கோர்த்து உரை பாடுவோம் சிவ திருநாம ஜபமோடு மலை சூழுவோம். தமிழ் மாலை மனம் கோர்த்து உரை பாடுவோம் சிவ திருநாம ஜபமோடு மலை சூழுவோம். தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உம் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உம் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் அதை பாடி வலம் வருவோம்.